శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ రాజసరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీర్ఘం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. ఇక మిన్న இந்த சங்கல்ப சூரியோதயத்தில் ஆறாவது அங்கத்தில் தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடத்தை தேடிண்டு போற தக்கனும் விவேகனும் அதில் எதுகிரிக்கு வந்து இந்த இடத்துல எதுகிரியில் இருந்து நாம தியானம் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ற. இந்த எதுகிரியினுடைய மகாத்மியம், எதுகிரின்றது திருநாராயணபுரம், அதனுடைய மகாத்மியத்தை பத்தி சொல்ற சொல்லிட்டு அங்க இருக்கிற வாதம் ரொம்ப குளிர்ந்த பிரதேசமா இருக்கிறபடினால எப்படி மகர்ஷிகள்லாம் வேணா தியானம் பண்றா, அவ எதையும் பொருட்படுத்தாதவா, சாதாரண மனுஷாலால இந்த குளிர்ல பகவத் தியானம்ன்றது பண்றதுக்கு முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. இந்த இடம் தவிர வேற ஏதான இடம் இருந்தாக்க அந்த இடங்களையும் சொல்லுங்க சொல்லுன்னு தக்கனை பார்த்து விவேகம் சொல்லி சொல்ற. யத்வா தாவதயம் பவேத் அதிகுணோ வாசோ யதுக்ஷ்மாதரஹ கர்ணாலங்கிருதி விப்ரமம் பஜதிய கர்நாட தேசஸ்ரீயா. இந்த கர்நாட தேசத்துக்கே அலங்காரமாக இருந்துட்டு இருக்கிறது இந்த எதுகிரி தான், இதுவும் சந்தேகமும் இல்லை. அந்த திருநாராயணபுரம் தான் கர்நாட தேசத்துக்கே அலங்காரமாக இருந்துட்டு இருக்கு. சரி, அது ஒத்துக்கிறேன். நீ சொல்ல அந்த இடம் ஒரு இடம் இருக்கட்டும் தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமாக, இதையும் நாம நினைச்சு பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஒரு யோசனைகள்ல இதுவும் ஒன்னா இருக்கட்டும், அதை பத்தி பரவாயில்ல. ஆனா இன்னும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னா, அந்யான்ய பிரவிந்தலோச்சன பதானுத்யான மேதாவினாம் ஸ்தானான் ஞானப கௌதுகம் மம புனா சர்வத்திர நிர்வர்த்ததே அப்படின்னு. பரவிந்தலோச்சன பதானுத்யான மேதாவினாம், அரவிந்தலோச்சனாக சாட்சாத் எம்பெருமானுடைய திருவடியை எப்பவுமே தியானம் பண்றவாளாக இருந்திருக்கிற பெரிய மேதாவிகள் இருந்திருக்காள் மகான்களுக்கு, அந்யானபி ஸ்தானானி ஆலப கௌசிகம், இந்த இடம் தவிர ஒரே இடத்துல தான் பண்ணுவான்னு இதுவா, நான் இன்னும் சில இடங்கள்ல கூட பண்ணலாமோ இல்லையோ, அந்த இடங்கள்லாமும் நமக்கு ஏற்றதாக இருக்கலாமா, நம்மளுடைய ஒரு அல்பமான ஒரு நிலையில எந்த இடத்துல இருந்தாக்க பகவத் தியானம் பண்ணத்துக்கு ஏற்றதாக இருக்கும், இந்த யோசனை பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஒரு பிரச்சனை வருது. இந்த இடத்துல எதுவுமே தோஷம் எதுவுமே சொல்லல. என்ன அயோத்தி காசி இதுக்கெல்லாம் சொல்லச்சு, ஏற்கனவே அந்த மாதிரி எல்லாம் பெருமாள் அவதாரத்தினால புனிதமா இருந்தது. இப்ப மிளேச்சர்களாலேயும் பாஷண்டிகளாலேயும் இந்த மாதிரி இவாளெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு நம்மளுடைய தியானத்துக்கு கெடுதி விளைவிக்கும்படியான ஒரு நிலையாக இருந்திருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு எல்லாம் தோஷத்தை சொன்னார். இப்போ எதுகிரியில தோஷம் சொல்லுங்க, தோஷம் சொல்லாத இப்ப சரியா இருந்துருக்குனாக்க ஒவ்வொரு இடமா பாத்துட்டு போவாளன்னா, ஒரு இடம் முடிஞ்சதுனாக்க ஒரு இடம் ஆயிடுச்சுனா சரியா போயிடலாமோ இல்லையே பாத்துட்டு போயிடலாமோ அப்படின்னு சொன்ன. இங்க ஒரே ஒரு அம்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. அந்த அம்சம் என்னன்னு கேட்டோம்னா, நம்ம உடம்புக்கு இந்த இடம் ஒத்துக்குமான்றது. மகர்ஷிகள்லாம் இங்க தியானம் பண்ணிருக்கா, எம்பெருமானார் எழுந்தருள் இருந்திருக்கு, அவர் தான் இந்த இடத்துல இந்த மேலக்கோட்டையில எல்லாம் வந்து திருநாராயணபுரத்துல செல்வ நாராயணன் விஷயத்துல சம்பூர்ணமாக ஈடுபட்டு அங்க எல்லாவற்றையும் எல்லா உற்சவங்களையும் நடத்தி வச்சிருக்கு. இது மொத்தம் சத்தியமான விஷயம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எனக்கு இது தாங்குமான்னு அவாவா ஒரு யோசனை பண்ணி பாக்குறது. நாம சொல்லுவோம், நமக்கு ஈழ உடம்பு, இந்த இடத்துல இந்த ஊர்ல போனோம்னாக்கா என்னால தியானம் பண்ண முடியாது, எனக்கு நித்திய நித்தியம் ஒரு இழுப்பு வந்துடும், ஆகையில என்னால முடியாது, இந்த ஊர் எனக்கு சரிப்படாது சொல்றவாள்னா சில பேர் இருக்காடு இல்லையோ. அந்த மாதிரி எனக்கு இன்னும் சுலபமாக தியானம் பண்றதுக்கு வேற இடம் கிடைக்குமான்றத யோசனை பண்ற. இந்த இடம் தோஷம், அதனால இது வானான்னு அவர் சொல்லல. அதுதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். அப்போ இது சாதாரணமா நமக்கும் உகந்த இடமாக இருக்கும் அப்படின்னு பாக்கிறது. இது ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், கறிக்காய் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். கறிக்காய் வாங்க போனோம்னாக்க நம்ம ஆத்துல இருந்து போக செய்ய ஓரளவு தீர்மானம் பண்ணிட்டு போயிடுவோம், இன்னைக்கு இந்த காய் வாங்கறது என்ன, இதெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு இந்தந்த வஸ்து எல்லாம் வாங்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு போவோம். போன உடனேயே முதல் கடையிலேயே நாம பாக்குற வஸ்து கிடைச்சிட்டோம்னாக்க அவன் என்ன விலை சொன்னாலும் அந்த விலையை வாங்கிட்டு வர்றதுன்றது சில பேருடைய ஒரு செயல்பாடு. சில பேர் என்ன பண்ணுவா கேட்டோம்னா, நாம முதல் கடையில பாக்குறதோட இல்ல, வெறுமை போய் மொத்த மார்க்கெட் முழுக்க முதல்ல ஒரு வாட்டி சுத்திட்டு வருது. சுத்திட்டு வந்தாக்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த வஸ்து இருக்கு, எந்த வஸ்து நன்னா இருக்கு, எந்த வஸ்து விலை குறைவா இருக்கு என்னெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா இந்த இடத்துல இருக்கிற இந்த வஸ்து நமக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு தீர்மானம் பண்ணி அதை போய் வாங்கறதுன்றது இருக்க, அது சாதாரணமா இது சில பேர் பண்ற விஷயம். இது அந்த மாதிரி இந்த இடத்துல விவேகன் இல்லையோ, விவேகனுக்கு எப்பவுமே பகுத்தறியதுன்றது அவனுக்கு சுபாவம், இயல்பு. ஒன்னு பார்த்த உடனே நினைச்சிட்டு போனா கூட ஒன்னு பார்த்த உடனே உடனே அதை அப்படியே இதுவே அங்கீகரிப்போன்னு பண்ண மாட்டான். மீதி விஷயத்துல இருக்கிற தோஷத்தையும் பார்த்துட்டு இதுல இருக்கிற குணத்தையும் பார்த்துட்டு எது குணம் எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானம் பண்ணி கடைசியில வாங்குறது. ஒரு இடத்துல விலை குறைவா இருக்கலாம் ஆனா வஸ்து நல்லா இருக்காது, ஒரு இடத்துல வஸ்து நல்லா இருக்கும் விலை அதிகமா இருக்கும் ஆனாலும் வஸ்து நல்லா இருக்கும். இப்ப ப்ரையாரிட்டி எதுக்குன்னு பாக்கணும், வஸ்து நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நம்ம கையில ரூபாய் குறைவா வச்சுட்டு இருக்கோம் இந்த ரூபாய்க்கு வரக்கூடியதான்னு பார்த்தோம்னாக்கா அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். அந்த மாதிரிதான் இந்த விவேகன்றவன் வாஸ்தவம் இந்த இடம் வந்து எதுகிரி தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. மகர்ஷிகள்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கிற இடம், ஏகாந்தமான இடம், இந்த இடத்துல பகவத் சாநித்தியம் சம்பூர்ணமாக இருந்துருக்கு, எம்பெருமானார் உகந்த இடம், எல்லாம் வாஸ்தவம்தான். ஆனா இதே மாதிரி தியானம் பண்றதுக்கு இன்னும் ஏற்ற இடங்களும் சிலது இருக்கலாமோ என்னமோ, அந்த இடங்களையும் பத்தி நாம பார்க்கலாமே. ஏன்னா இது பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு தோஷமா இவருக்கு தெரியுது. இது தோஷம்ன்ற சப்தத்தினால சொல்றதை காட்டிலும் தனக்கு இந்த இடம் சாதகமா இருக்குமான்றதுல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா குளிர் தான். ஆகையால வேற என்ன இருக்கோ பாரு, தது அந்நோ ரசம் பிரவர்த்தைய, இந்த இடத்துல இருந்து வேற ஏதான இடம் இருக்கான்றத நீ கொஞ்சம் பேர ஓட்டி பார்ப்பா என்று தர்க்கனை பார்த்து சொல்றார் விவேகன். அப்ப ததா கிருத்வா தர்க்கன் சொல்றான், பேர இன்னும் கொஞ்சம் தள்ளி ஓட்டிட்டு போறேன். மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து போட்டு அப்படியே பேல போறது அந்த கேரளா கிட்ட வருது. திருஷ்யதாம் அசௌ தோபார் தோபர்னு தெரிகிட்டு பாரு அப்படின்னா, தம்போலி தாருண பரசு தாரித துஷ்ட ராஜன்ய ருதிர ஜரபரித பகு மகாஹ்ரத தற்பித பிதிருகணஸ்ய பாத்திரசாத்கிருத பூமண்டலஸ்ய பகவதோ பார்கவஸ்ய திவ்யப்ராயா நிவாச தேசகா. கேரளாவுக்கு பரசுராமர் கஷேத்திரம்னு பேரு. பரசுராமர் கேரளால இருந்தான், ஆகையில பரசுராமர் கஷேத்திரம்னு பேரு. அந்த கேரளால சொல்லுச்சு அது எப்படி இருக்கு அப்படின்னா, தம்போலி தாருண, தம்போலின்னா வஜ்ராயுதம், வஜ்ராயுதம் மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கிற ஒரு கோடாளி வச்சிருந்து பரசுராமர். தம்போலி தாருண பரசு தாரித, அந்த கோடாளியினாலே புழக்கப்பட்டதாக இருந்திருக்கிற பரசு தாரித துஷ்ட ராஜன்ய ருதிர ஜர பரித. சத்திரியாள் அந்த காலத்துல ரொம்ப துட்டாளா இருந்தாலும் அவளுடைய துட்டாளா இருந்திருக்கிற ராஜாக்களுடைய சரீரத்தை பழந்து அவளுடைய ரத்தத்தையே ஒரு மடுவாக கட்டி ஒரு ஜலம் தேய்க்கிறதா மாதிரி தேக்கி அதுல பிதிரு தர்ப்பணம் பண்ணவராக இருந்திருக்கிற அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ரிஷி, அந்த ரிஷி துல்லியமாக இருந்திருக்கிற பெருமாள் பரசுராமர். பாத்திர சாஸ்கிருத பூமண்டலத்தை அவருடைய ஒரு வாசனை வசிப்புனாலே அந்த பூமிக்கே ஒரு ஏற்றம் ஏற்பட்டது. அந்த பார்கவர்னு சொல்லக்கூடிய பரசுராமருடைய திவ்ய பிராயோ நிவாச தேசகா அவருடைய வாசு தேசம் இந்த கேரளா இருந்துருக்கு. இத கொஞ்சம் பாருமே. இப்ப கேரளா மீதி எல்லாம் சொன்னாலும் இப்ப எந்த அம்சத்துக்கு கேரளாவை தேடுறா இப்ப இத பார்க்கணும். சிம்பருமான் விஷயமான சிந்தை பண்ற விஷயத்துலதான் கேரளாவை தேடிட்டு வராங்க. இப்ப எம்பெருமான் விஷயமான சிந்தை பண்ணிட்டு வர்றதுக்காக கேரளாவை தேடிட்டு இருக்கச்சு. இங்க இங்கனா பகவத் சாநித்தியம் இருக்கக்கூடிய இடத்த சொன்னாதானே இந்த இடத்துல நம்ம இருக்கலாம்ன்ற எண்ணமே வரும். அந்த பகவத் சாநித்தியம் அதுக்காக கேரளால பகவத் சாநித்தியம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்லி சொல்ற அந்த இடம் எது தெரியுமன்னா திருவனந்தபுரம் தான். இது அந்த இடத்த பத்தி சொல்ற நாபிஜமத்சுதாநசுராஹாசர்வேண சாமீசதாஞானரோபிதசேததாமுனிகணாஜானந்திவிட்னோபதம்யத்தம்நாபிதரோஜசாயிருத்துகம்வியாஹாரமாக்ருண்ணயன்னே தேதே பன்னகசர்வபௌமசயனே ஸ்ரீபத்மநாபஸ்ரீயாம். திருவனந்தபுரத்துல ஆதிசேஷன் பத்மநாபர் எம்பெருமான் படுத்திருக்கேறாம், பிராட்டியோட கூட படுத்திருக்கேறாம். இந்த திருவனந்தபுரத்தினுடைய ஒரு ஸ்தல புராணம் என்ன விஷயம் சொல்றதுனாக்க, திவாகரர்னு ஒரு மகர்ஷி இருந்தாராம். அவர் துவாரகையில வாசம் பண்ணிட்டு வந்து அந்த கிருஷ்ணாவதார காலத்துல அந்த பாலகிருஷ்ண லீலைகளையே எப்ப பார்த்தாலும் அந்த பாலகிருஷ்ண லீலையே மனசுலயே நினைச்சிருந்து எப்ப பார்த்தாலும் அதையே தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சே ஒரு சமயத்துல கிருஷ்ணாவதாரமே முடிஞ்சிட்டு திருமால் அவதார சமாபனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கிருஷ்ணர் அந்த கண்ணனை இவரால் நேரம் சேவிக்க முடியல, இதனால இவருக்கு பைத்தியமே பிடிச்சிட்ட மாதிரி ஆயிடுச்சாராம். அப்ப பார்த்தோம்னாக்க அப்பவும் அவர் மனசுல நின்றது மொத்தமே அந்த திவாகருடைய மனசுல நின்றது முழுக்கவே பாலகிருஷ்ணனாக இருந்த கண்ணன் பண்ண லீலகம் தான். அப்போ ஒரு குழந்தை ரூபமா அந்த பெருமாளே கண்ணனே வரே. அந்த குழந்தை வந்தவுடனே எதிர வந்து நின்ற உடனே அதை பாக்குறே பார்த்த உடனே ரொம்ப அந்த குழந்தை அழகா இருந்துருக்கு, துரு துருன்னு இருந்துருக்கு, இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம் வந்த உடனே அது அதோட அந்த அந்த குழந்தைய பார்த்து கேட்டேறான், அப்பா என்னப்பா நீ என்ன சமாச்சாரம், உங்க அப்பா யாரும் உங்க அம்மா யாரும் என்ன சமாச்சாரம், எல்லாம் சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னா, எனக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையவே கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு இவன் அப்பா அம்மா எல்லாம் இல்லாதவன் தானே அப்படின்னு சொன்னானா. சரி அப்ப என்ன பண்றது அப்படின்னா, ஏதோ உண்டு வந்திருக்கேன், நீர் என்ன ஏத்துட்டு நீர் வளர்க்கிறா என்ன அந்த குழந்தை கேட்டுதான் கேட்டா இவரும் சரி அதுக்கு என்னப்பா நான் உன்ன வளர்க்கிறேன்னு சொல்லி இந்த குழந்தைய எடுத்துங்க. குழந்தை ஒரு சின்ன கண்டிஷன் போட்டுதான், நீ என்ன எப்பவுமே கோச்சிக்க கூடாது அப்படின்னு கோச்சிக்கல அப்படியே பண்றப்பாங்க. இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருந்து அது எது பண்ணாலும் என்ன சேஷ்ட பண்ணாலும் இவர் வாய்மண்டே இருப்பேனா ஒண்ணுமே சொல்ல மாட்டேனா. இது பெருமாளுக்காக வச்சிருந்த வஸ்துக்கள் எல்லாம் எடுத்து அது சாப்பிட்டுடும், பெருமாளுக்காக துளசி மாலை இருந்துன்னாக்கா அந்த மாலை எடுத்து அதுவே போட்டுக்கும், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றதுக்கு ஒரு தீர்த்தம் வச்சிருந்தவானா அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை எடுத்து தந்தல்ல கொட்டின்றோம். இப்படி எல்லாம் இந்த குழந்தை பண்ணிருந்தான். இப்படி குழந்தை பண்ணிருந்தா கூட ஒரு நாளும் எதையுமே கோச்சிக்கவே இல்லையா. இப்படி பண்ணிருந்துருக்குச்சே ஒரு நாள் என்ன ஆகி போச்சுனாக்க, இவர் ஆராதனம் பண்ற சால கிராமத்தையே எடுத்து நாவல் பழம் நினைச்சிட்டு வாயில போட்டுருப்பான். இந்த வாயில போட்டுட்ட உடனே ஏனா பண்ணிட்டேன்னு கோச்சிருந்தேன், கோச்சின்ற உடனே அது கோச்சிருந்து கிளம்பிடுப்பான். நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனோ இல்லையோ, நீ கோபம் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், கோச்சிண்டா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஐயோ நீ போகாதரா போகாதரான்னு தத்தின் ஓரேறான், இவரும் போறேறான் அவரும் போறேறான். போனாக்கா துவாரகையிலேருந்து கோடி வரைக்கும் வந்துட்டாலாம், எங்கடா வந்துட்டான்னா திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டாலாம், அனந்தன் காடுன்னு பேரு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாலாம். அந்த இடத்துக்கு வந்த பிற்பாடு இவா பாக்குறான், சரி என்னடா இது கட்டில அப்ப இவர் தெரிஞ்சுட்டேன், இது யாருன்னா இது சாட்சாத் கிருஷ்ணன் தான், நமக்கு குழந்தையா இத்தனை நாள் வரைக்கும் சேவை சாட்சவர்னு. இவர் ஓடுறதும் வர்றதும் பார்த்துட்டு இவர் கிடத்தில ஐயோ உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஒரு நிலையில அவர் இருக்கச்சே, அப்ப அந்த பெருமாள் என்ன பண்ணாருன்னா ரிய ரூபமா மலையாக மூணு மலையாக சேவை சாச்சாராம். இந்த மூணு மலையா சேவை சாய்க்கிச்சு, இவ்வளவு தூரத்துல இருந்து அவ்வளவு தூரம் அவ்வளவு பெருசா பிரிவுரா சேவை சாச்சு, அது பெருமாளா சேவை ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிறதா. இப்படி ஒரு சேவை சாய்ச்ச உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம். இப்படி சந்தோஷத்தோட இருந்ததுக்கிட்டே கடைசியில கேக்குறேன், சரி அப்பா நீ இவ்வளவு பெருசா சேவை சாய்க்கிற, ஆனாலும் ஒரே சமயத்துல உன்னுடைய திருமுக மண்டலத்துல இருந்து திருவடி வரைக்கிலுமோ இது மொத்த திருமேனியும் என்னால சேவிக்க முடியல, இது ஓடி ஓடி போய் சேவிக்க வேண்டி இருக்கு, ஒரு இடத்துலயே இருந்து மொத்தம் சேவிக்கிற மாதிரி நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி கேக்குறேன். நீ எவ்வளவு பெரியவரா இருக்கணும்னு, எவ்வளவு உண்டா சேவை சாய்க்கணும், நீ எப்படி நீ சேவை சாய்க்கணும்னு கேக்குறேன்னு அந்த பெருமாள் கேக்குறேனா. அதுக்கு அவர் சொல்றேனா, அவர் திருதண்டம் வச்சுருக்கேன், என் கும்பால மூணு கும்ப அளவு அது இருந்த என்ன போறோம்னா, திருதண்டம் 6 அடி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி 3 6 18 அடி, அந்த 18 அடி நீளத்துல பெருமாள் விஸ்தாரமா சேவை சாய்க்கிறேன். 3 வாயில்னால 3, அதாவது 3 வாசப்படி, 1 வாசப்படியில சேவிக்க முடியாது, 3 வாசப்படியால சேவிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்க. அப்படி இது திருவனந்தபுரத்தினுடைய ஒரு கஷேத்திரம். இந்த திருவனந்தபுரத்தின் கஷேத்திரத்துக்கு மகாத்ம பிரகாரத்துக்கு அந்த திவாகர மகர்ஷிக்காக பெருமாள் கண்ணனே அனந்த பத்மநாபனாக சேவை சாய்க்கிறார்னு சொல்லி சொல்ற. ஆகையில பெரியவரா சேவை சாய்க்கிறார், அதாவது அவர் ரொம்ப ரொம்ப பெரியவரா இருந்தவர், இவர் இவருக்காக சின்னவர் ஆயிண்டு 3 வாசல்ல சேவிக்கிற மாதிரி 18 அடி விசீர்ணத்துல எம்பெருமான் சேவை சாய்க்கிறேன்றது அந்த திருவனந்தபுரத்தினுடைய விருத்தாந்தம். அந்த எம்பெருமான பத்தி இந்த இடத்துல சொல்ற, நாஹம் நாபி சமத்சுதஹ நசுராஹ சர்வே நசாமி ததா ஞானாரோபித சேதசஹ முனிகணா ஜானந்தி விஷ்ணோ பதம் யுத்தம் நாபி சரோஜசாயி பிருதுகம் வியாஹாரமாகர்ணயன் சேதே பன்னக சர்வபௌம சயனே ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீயா. ஸ்ரீ பத்மநாபன், அந்த எம்பெருமானுடைய அந்த ஊர்ல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் பத்மநாபன்ற திருநாமத்தோட எழுந்துள்ள இருந்திருக்க. அவர் ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீயா சார்த்தம் சேர்த்தே பிராட்டியோட படுத்துட்டு இருக்க. எங்க படுத்துட்டு இருக்கேன்னா, சேத்தே பன்னக சார்வ பௌம சயனே, பன்னக சார்வ பௌம சயனே, அனந்தாழ்வான் மேல படுத்துட்டு இருக்கே இருக்க, திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கேரா. படுத்துட்டு இருக்கிறதோட மாத்திரம் இல்ல, இவருடைய குழந்தைகள் எல்லாம் பேசுறாளாம், அந்த குழந்தைகள்லாம் பேசுறத கேட்டுண்டே பெருமாளும் பிராட்டியுமா ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்காளாம். இத்தம் நாபி சரோஜசாயி பிருதுகம் வியாஹாரமாகர்ணயன், நாபி சரோஜசாயி பிருதுகம் வியாஹாரம் வியாஹாரமாகர்ணயன். நாபி கமலத்துல படுத்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை, பிரம்மா வந்து பெருமாளுக்கு குழந்தை தானே, அது நாபி கமலத்துல அந்த பெருமாளுடைய நாபில இருந்து வந்த ஒரு கமலம், அந்த கமலத்துல உற்பத்தி ஆகி அதுல படுத்துட்டு இருக்கிற அந்த குழந்தை, அந்த குழந்தை சொல்ற வார்த்தையை கேட்டு சந்தோஷமா அவர் படுத்துட்டு இருக்காராம். அப்பா அம்மாவுக்கு குழந்தையினுடைய ஒரு மழலை சொல்லிருக்க அது கேட்கறதுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இது அதுகளா சொல்ல சொல்லிட்டு நாம போய் அதுல தலையிடக்கூடாது, அது இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொல்லக்கூடாது, அது இயல்பா என்னென்ன வார்த்தைகளை எப்படி எப்படி சொல்றதோ அதை கேட்டு நாம சந்தோஷப்படுறது, இதுதான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சுவாமி தேசிகன் தேவநாயகி பஞ்சாசத்துல சாய்க்கிறார், மாதத்துவம் அம்புருகவாதினி கிஞ்சிதே தது விஜாபியதே மொய் குருஷ்வ ததா பிரசாதம் சொல்லச்சே. அம்மா தாயாரு அம்புருகவாசினு பேரு, செங்கமல தாயார் அந்த இருக்கிற அந்த ஊர்ல எழுந்தவள் இருக்கிற தாயார், அவரை பார்த்து பிரார்த்தனை பண்ற, அம்மா நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும், இந்த தேவநாயக பஞ்சாசத்து தேவநாசன் விஷயமான ஸ்தோத்திரம் நான் பண்ண போறேன், நானு இந்த ஸ்தோத்திரம் நான் சொல்ற வார்த்தைகளை அந்த தேவநாதன் கேட்கும்படியாக நீ பண்ணணும். கிஞ்சிதேதே விஜ்ஞாபியதே மை குருஷ்வ ததா பிரசாதம். கிஞ்சித்து விஜ்ஞாபியதே, உன்னிடத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு பிரார்த்தனை தான், என் விஷயத்துல ஒரு அனுகிரகம் பண்ணணும். ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஹ. விபுதேஸ்வரஹ அந்த தேவநாதன் அனுவன் நான் சொல்ற வார்த்தைகளை, என்னுடைய உக்தி, என்னுடைய ஸ்தோத்திரத்தை ருத்துக ஜல்பிதவன் மதுக்தி ஆகர்ணயிஷ்யதி. ருத்துக ஜல்பிதவதுன்னு தன் மக்கள் மழலை சொல் போல அதை நீ கேட்கும்படியாக சொல்லுன. அம்மா என்ன பண்ணுவானா, இந்த குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு அத்தை சொல்லிடுத்து, இன்னைக்கு அப்பா சொல்லிடுத்து, இன்னைக்கு அம்மா சொல்லிடுத்துன்னு, நம்ம அப்பா எங்கேனா போயிருந்தாருன்னா கூட இன்னைக்கு அம்மா சொல்லிடுத்து, அம்மா சொல்லிடுத்து, அப்பா சொல்லிடுத்துன்னு வந்து இதை மறுபடியும் நீ சொல்லு பாப்போம், அப்பா சொன்னியே, அம்மா சொன்னியே, அத்தை சொன்னியே, அதை சொல்லு பாப்போம்னு சொல்லி அந்த கனவனை கேட்கும்படியாக பண்ணுவா. அந்த மாதிரி நான் சொல்ற வார்த்தைகளை தேவநாதன் கேட்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ணணும்னு தாயார் இடத்துல பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன். இந்த இடத்துல ஒரு ரொம்ப அழகா சொல்ற, இது பட்டுண்டு இருக்காரா, பட்டுண்டு இருக்கச்சே இந்த பசங்க வார்த்தையை அவர் கேட்டுட்டே பட்டுன் இருக்காளா, அம்மாவும் அப்பாவும் பசங்க வார்த்தை தனியா கேட்கறது, அந்த பசங்க என்ன வார்த்தை பேசுறதுன்னு பார்ப்போமே. இது பிரம்மா தானே, பிரம்மா அவருடைய குழந்தை. அப்ப சொல்லச்சு, நாகம் நாபிஜமத்சுதா, நாகம் எனக்கு தெரியாது, நாகம்னு சொல்லச்சு பிரம்மா சொல்லிக்கிற, நாபிஜமத்சுதா என் குழந்தை, நானே குழந்தை, என் குழந்தை, பிரம்மாவுடைய குழந்தையாக இருந்திருக்கிறவர் சிவபெருமான். அவரும் நச்சசுராக, தேவதைகள், எல்லா தேவதைகள் சர்வே நச்சாமி சதா தியானாரோபித சேதசா முனிகணாஹ ஜானந்தி விஷ்ணோ பதம். இங்க எத்தனையோ மகர்ஷிகள்லாம், இது அனந்தன் காடு தானே, இந்த காட்டுல எத்தனையோ மகர்ஷிகள்லாம் இருந்து எப்ப பார்த்தாலும் பகவான தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவாழ்லால கூட முனிகணாக ஜானந்தி விஷ்ணோ பதம், நஜானந்தி விஷ்ணோபதம், அந்த எம்பெருமானுடைய பெருமைய உள்ள பட்டு அந்த பத்மநாபனுடைய பெருமை இவ யாருக்குமே முழுசா தெரியாது. இந்த பத்மநாபனுடைய பெருமை எனக்கு தெரியாது, நாகம் நஜானாமின்னு அர்த்தம். நாபிச்ச மத்சுதா, என் பையனாக இருந்திருக்கிற சிவபெருமானும் அந்த பத்மநாபனுடைய பெருமை தெரியல. சரி, தேவதைகள்லாம் இந்திரன் முதலிய தேவதைகள்லாம் இருக்காளே, அவளுக்கு எல்லாம் தெரியுமோனாக்கா, நசுராகா சர்வே நச்சாமி சதா தியானா ரோபித்த சேத்தசகான்னு. நாமெல்லாம் எப்பயோ ஒரு சமயம் தான் பெருமாளை நினைக்கிறோம், எப்ப பார்த்தாலும் பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கவாளா இருந்திருக்கிற மகான்கள் இருந்திருக்காள, அவளாலேயான பெருமாளுடைய ஒரு பெருமகளை முழுசா தெரியுமான்னாக்கா அவளுக்கும் தெரியாதுன்னு அங்க உட்காந்து பிரம்மா, குழந்தையா இருக்கிற பிரம்மா உட்காந்து சொல்லிட்டு இருக்கா. அத்தை கேட்டுண்டு இவா ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே படுத்துட்டு இருக்காளாம். இடத்தினுடைய பெருமைய சொல்லிட்ட பத்மநாபனுடைய விசேஷத்தை சொல்லி சொன்ன. இது பரசுராம க்ஷேத்திரம், இந்த இடத்துல பரசுராமர் சாட்சாத்து இது சொன்ன உடனே கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு இங்கிருந்து அந்த இடத்தையும் பார்க்கிறேன். பார்த்த உடனேயும் ஒரு பெரிய பெருமை வருது, சந்தோஷம் வருது விவேகனுக்கு. அங்கிருந்தே கையை கூப்பிண்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்ற விவேகன். குரோதாக்னிஞ்சமதக்னி பீடன பவம் சந்தர்ப்பயிஷ்யன் க்ரமாது அக்ஷத்ராமிக சந்ததக்ஷயை மாம் த்ரிசப்த க்ருத்வஹாட்சிதிம் தத்வா கண்மணி தட்சிணாம் பதனதாமாஸ்கந்த சிந்தும் வசன்னே அப்ரம்மண்யம் அபாகரோது பகவான் அப்ரம்ம கீட்டம் முனி. இதே ஸ்லோகம் தசாவதார ஸ்தோத்திரத்திலையும் வருது. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். இது பரசுராமர் விஷயமான ஸ்தோத்திரம். பரசுராமருடைய விருத்தாந்தம் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்றேன். இந்த கார்த்தவீரியன் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா பரசுராமருடைய தகப்பனார் ஜமதக்னி. அந்த ஜமதக்னி இடத்துல அபச்சாரப்பட்டான். ஜமதக்னியின் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால இதனால கோச்சுண்டு இவர் என்ன பண்ணார், அவர் அந்த கார்த்தவீரிய அர்ஜுன அடக்கி அவனையும் வதம் பண்ணிட்டு. இதை தெரிஞ்சிருந்த உடனே அந்த கார்த்தவீரியனுடைய பசங்கள்லாம் சேர்ந்து பரசுராமர் இல்லாத சமயத்துல ஜமதக்னிய போய் அவளை கொண்டுட்ட, மகர்ஷியே கொண்டுட்டார். இத கேள்வி கேட்ட உடனே இத கேள்விப்பட்ட உடனே பரசுராமருக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு. இந்த கோபம் வந்ததுனால இவர் என்ன பண்ணாருன்னா, அதுவே ஒரு பெரிய காட்டு தீயாட்டம் ஆயிடுச்சான். யஹா, இவர் பரசுராமரே ஒரு மகர்ஷி தான், ஏன்னா பிராமண இதுல பிறந்தவர், ஜமதக்னியினுடைய குமாரரா இருக்கிறதுனால. ஜமதக்னி பீடன பவம் குரோதாக்னி. ஜமதக்னி தன்னுடைய தகப்பனாக இருந்திருக்கிற ஜமதக்னியினுடைய ஜமதக்னிக்கு ஒரு வதம், அதாவது ஒரு சிரமத்தை கொடுத்ததுனால பண்றதுனால வந்ததான ஒரு குரோதாக்னி, ஒரு கோப கனல சந்தர்ப்பயிஷன். அந்த நெருப்பு வந்ததுன்னாக்க அது பெரிய நெருப்புன்னா அது பத்திண்டு எண்ணே இருக்கச்சு, அதுக்கு உண்டான இப்ப கட்டையெல்லாம் மேல மேல போட்டோம்னாக்க அப்பதான் அந்த அதுக்கு ஆகாரம் மாதிரி ஆறுது. இந்த நெருப்புக்கு ஆகாரம் மாதிரி அதை திருப்திப்படுத்துவதற்காக இமாம் க்ஷிதிம் த்ரிசப்தகிருத்வாஹாக்ஷிதிம் க்ரமாதி அக்ஷத்ராமபி சந்ததக்ஷ இமாம் த்ரிசப்தகிருத்வாஹாக்ஷிதிம். இந்த பூமியில எத்தனை ராஜா இருக்காளோ அத்தனை ராஜாவுடைய பூண்டே அவளுடைய வம்சமே இல்லாத போகணும்ன்றதுக்காக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல 21 தலைமுறை, அத்தனை தலைமுறை அவ்வளவு கோபமா அவருக்கு. அந்த க்ஷத்ரிய வர்க்கமே இல்லாத போனோம்னு சொல்லிட்டு வரிசையா வருஷ வரிசையா வெட்டி எரிந்த. இப்படி பரசுராமருடைய கோபத்தை முதல்ல சொல்ற, ரோதாக்னிஞ்சமதக்னி பீடன பவம் சந்தர்ப்பயிஷ்யன் க்ரமாதி அக்ஷத்ராம் அபி சந்ததக்ஷயமாம் த்ரிசப்தகிருத்வாஹாக்ஷிதிம் தத்வா கர்மணி தட்சிணாம் உபஜனதா மாஸ்கந்திய சிந்தும் வசன். இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பரசுராமர் பண்ணுமான இருக்கிற தேவதைகள்லாம் ரொம்ப, அதாவது இருக்கிற ராஜாக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா. இது லோகத்துல இவருடைய கோபம் தனியாகவே இருந்துருக்கிறத பார்த்த உடனே தேவதைகளுக்கும் விசாரம் வந்துடுது. இது எதனா ஒரு வழி பண்ணணும் இவருக்குன்னு தீர்மானம் பண்ணார். இவர் பரசுராமர் யாகம் பண்ற, அசுமேத யாகம் பண்ணறாம். யாகம் பண்ணச்சே தானம் எல்லாம் பண்ண நிறைய பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி தானம் பண்ணச்சே கஷ்யப பிரஜாபதி இவரு, அந்த கஷ்யப பிரஜாபதி போய் எனக்கு நீ தானம் பண்ணணும்னு கேக்குறேன். கேட்ட உடனே சரி என்ன வேணும் உனக்கு அப்படின்னு, இந்த பூமண்டலத்துல இருக்கிற மொத்த ராஜாக்களையும் நீ எல்லாரையும் கொன்னு இது பண்ணிட்டதுனால பூமண்டலம் முழுக்க இவருடைய அதீனத்துல இருந்துட்டு இருக்கு, ஆகையில இவர் என்ன சொல்லிட்டார், பூமி மொத்தத்தையும் எனக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிடறான். இவர் கேட்ட உடனே சரி இந்தான்னு மொத்த பூமியும் அவருக்கு கொடுத்தாய் போச்சு. பூமியை கொடுத்த பிற்பாடு இவர் எங்க வாசம் பண்றது, எங்கன்னா ஒரு இடத்துல வாசம் பண்ண முடியலையோ, இதுக்காக என்ன பண்ணாருன்னா, தத்வா கர்மணி தட்சிணாம் வசனதாம் அஸ்கந்திய சிந்தும் வசன். கர்மணி தட்சிணாம் தத்வா, இந்த பூமி முழுக்க இந்த அஸ்வமேத யாகத்துல இது தட்சிணையாக கொடுத்துட்டு கொடுத்த பிற்பாடு தான் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல தான் வாசம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வேற எங்கேயானா போறத என்ன பண்றதுன்னு போறான். அந்த சமுத்திரத்தை பார்த்து கேக்குறான், எனக்கு வாசம் பண்றதுக்கு ஒரு இடம் கொடுன்னு. எங்க வாசம் பண்றேன்னா, அதுக்கு என்ன இந்த ஒரு இடம் சொன்னோம், அந்த இடம் வரைக்கும் நான் உங்களுக்கு ஒதுங்கி வழி விட்டுறேன்னு சொல்றதுதான் சமுத்திரம். நான் வச்சிருக்கிற பரசு கோடாளி இருக்கேன், இந்த கோடாளிய விட்டு கிடாசிரே தூரம் கிடாசிரேன், அது எவ்வளவு தூரம் போறதோ அவ்வளவு தூரம் வரைக்கும் சமுத்திரம் உள்வாங்கிருக்கு, இந்த இடத்துல நீர் இருந்துக்கோன்னு சொல்லிருக்கு. அப்போ அந்த இடம் தான் கேரள தேசம், அதுதான் பரசுராம கஷேத்திரமா. அந்த பரசுராம கஷேத்திரத்துல வசனதாம் ஆஸ்கந்திய சிந்தும் வசன், ஆஸ்கந்திய சிந்தும் வசன், இப்ப இவர் இருக்கிற இடம் சாதாரண இந்த இடம் இல்ல, சமுத்திரம் கொடுத்த இடம், கடலை தன் வசமாக்கி கொண்டு அதை வத்த வச்சுட்டு அந்த இடத்துல வசிப்பவராக இருந்திருக்க அப்பேற்பட்ட பகவான் பரசுராமர். அவர் அந்த மகர்ஷி அவர் என்ன பண்ற, அப்ரம்ம கேட்டம் அப்ரம்மண்யம் அபாகரோது, அதாவது பிரம்மாவிலிருந்து புழு வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தீங்கு வராமல் ரட்சிக்கட்டும். அப்ரம்மண்யம்னாக்க இந்த இடத்துல தீங்குன்னு அர்த்தம், தீங்கு வராமல் ரட்சிக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ற. இப்படி பரசுராமர் க்ஷேத்திரமா போயிட்டு அப்படினால பரசுராமர் ஸ்தோத்திரம் பண்ற. ரோதாக்னி ஜமதக்னி பீடன பவம் சந்தர்ப்பயிஷ்யன் க்ரமாதி அக்ஷத்ராமிக சந்ததக்ஷய இமாம் சப்த க்ருத்வஹாட்சிதிம் அத்வா கர்மணி தக்ஷிணாங் க்வசனதாம் ஆஸ்கந்திய சிந்தும் வசன்னே அப்ரம்மண்யம் அபாகரோது பகவான் அப்ரம்ம கீட்டம் முனி. சரி, இந்த இடத்துல தியானம் பண்ணலாமா, இந்த இடத்துல நம்ம செட்டில் ஆயிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை. அதுக்காக அவர் சொல்ற கொஞ்சம் யோசனை பண்றானா, அயங்கலு மலையாச்சல வாசினாம் மகர்ஷீனாம் நிவத்தி தர்மம் உபதிஷ்ய யதாதிகாரம் பரிமிதமதீனாம் இக பிரவர்த்தி தர்மம் பிரவர்த்தையன் ஆஸ்தே. இவ இந்த பரசுராமரே என்ன பண்றாருனாக்க, மலையாத்திரி வாசி நாம் மலையாக்கல வாசி, இங்க சசியமரம் மலையமலை அந்த அதனுடைய இதுலதானே இருக்கு, தாழ்வரையில தானே இந்த தேசம் இருந்துருக்கு, அவளுக்கெல்லாம் அங்க இருக்கிற மகர்ஷிகளுக்கெல்லாம் நிவர்த்தி தர்மத்தை உபதேசம் பண்ற. பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு ரெண்டு தர்மங்கள். பிரவிற்த்தி தர்மம் அப்படின்னு சொன்னா இது பிரஜாபதி உபதேசம் பண்றது, பிரம்மா உபதேசம் பண்றது பிரவிற்த்தி தர்மம்ன்றது. பிரவிற்த்தின்றது இருக்க மேலும் மேலும் இந்த பூலோகத்திலேயோ சொர்க்காதி லோகங்கள்லயோ நிறைய ஐஸ்வர்யாதிகள் பெறுவதற்காக செய்யக்கூடிய தர்மங்கள், அதை வந்து பிரவிற்த்தி தர்மம்னு சொல்றது. வாயவியக்கு சுவேதமால பேத பூதிகாமஹா என்ன, நல்ல பணம் வேணும்னு ஆசைப்பட்ட மாதிரி இருக்க அவன் வாயுதேவதாக்கமான யாகத்தை பண்ணணும் என்ன சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இப்படி எது எது வேணுமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிற பிரகாரம் இந்த பிரவிற்த்தி தர்மத்தை இவர் உபதேசம் பண்ணார், பிரஜாபதி உபதேசம் பண்ணார். நிவர்த்தி தர்மம் அப்படின்னு ஒரு தர்மம், நிவர்த்தி தர்மம்ன்றது என்னன்னாக்க இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்தை அடையணும் என்பதற்காக பண்றது. அத நாராயணன் உபதேசம் பண்ணார் நிவர்த்தி தர்மத்தை, பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மார்க்கங்கள் நிவர்த்தி தர்மங்கள். இப்ப நாம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னா, பிரவிற்த்தி தர்மத்திலேருந்து நிவர்த்தாளாக, அதாவது இந்த பிரவிற்த்தி தர்மத்தை நாம கடைபிடிக்காதவர்களாக இருந்துட்டு நிவர்த்தி தர்மத்துல பிரவிற்த்தர்களாக, நிவர்த்தி தர்மம்னு சொல்லக்கூடிய பக்தி யோகம், அடுத்தது பரண்யாசம்னு சொல்லக்கூடிய சரணாகதி, இவைகளில் ஈடுபடுபவர்களாக நாம இருக்கணும்னு சொல்லி சொல்றது. இப்ப இந்த இடத்துல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இங்க இருக்கிற மகர்ஷிகளுக்கெல்லாம் நிவர்த்தி தர்மத்தை உபதேசம் பண்ணி நீங்கள்லாம் நிவர்த்தி மார்க்கத்தை ஆசிரியுங்கள், பெருமாளை உபாசனம் பண்ணுங்கோ, இல்லைன்னா பெருமாள் முடியாது போயிடுச்சுன்னா பெருமாள் சரணாகதி பண்ணுங்கோ, இப்படி நிவர்த்தி மார்க்கத்தை மோட்ச மார்க்கத்தை நீங்கெல்லாம் ஆசிரியுங்கள்னு அவளுக்கு உபதேசம் பண்ணிருக்கேன். அயங்கலு மலையாச்சல வாசினாம் மகர்ஷினாம், இந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் நிவர்த்தி தர்மம் உபதிச யதாதிகாரம் பரிமிதமதீனாம் இக பிரவர்த்தி தர்மம் பிரவர்த்தையன் ஆஸ்தே. இங்க பரிமிதமதிகள் மோட்சம், இங்க நாம நாமளே நம்ம யோஜனை பண்ணி பாருங்க, இந்த சம்சாரம்ன்றது துக்கமானது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான சிரமங்கள். நாளைக்கு காத்தால தூங்கி இருந்தா என்ன சிரமம் வரும், எப்படி சிரமம் வரும் நமக்கு தெரியவே தெரியாது. என்னைக்கானா ஒரு நாள் நாம யாரான மனத்தை தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு தினம் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் போச்சு அப்படின்னு யாரானால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எங்கேனா ஒரு மூலையில ஒரு குட்டி சிரமமாவது இருக்கும், அதை நாம சிரமமா பாவிக்கிறோமா இல்லையான்றது அது அடுத்த விஷயம். சிரமம் இருக்குதான் இருந்துருக்கு. சில சமயங்கள்ல பெரிய சிரமங்களும் வந்துருது, இப்படி எல்லாம் இருந்துருக்கு. இப்படிப்பட்டதாக இருந்துருக்கச்சே யாரானா இத சிரமமா பாவிச்சுட்டு இருக்குமா? இவ்வளவு சிரமம் இருக்கு, இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம், இனிமேல் இங்க இல்லாதையே போயிடலாம், நாம எல்லாம் இந்த சிரமம்லாம் இல்லாத இடமாக இருந்துருக்கிற ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறவாளாக நாம யாரா இருக்குமா? நிச்சயம் இல்ல. ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போவானா? இங்கேயே எடுத்துட்டவனா கூட இன்னைக்கு பெரிய வியாதி வந்திருக்கு, நம்ம ஊர்ல இந்த பெரிய வியாதி இருந்துருக்கு, இதனுடைய கொடுமை ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த இடத்தை விட்டு நம்ம ஊருக்கு இப்ப போயிடுவோம் அப்படின்னு நினைச்சான்னா கூட எத்தனை பேர் நினைக்கிறா அந்த மாதிரி, அதுவே கஷ்டம். நினைச்சா அப்புறம் போக முடியறதா முடியலையான்றது அதுக்கு அடுத்த விஷயம். அது இந்த நினைக்கிறதே கிடையாது. இவ எங்க இருக்காளோ இருக்கிற இடத்துலயே அந்த சிரமம் போனோம் தான் நினைக்கிறாளே தவிர, இன்னொரு இடம் இதை இடத்துக்கு காட்டணும் நல்ல இடம்ன்றதே நினைக்கிறது இல்ல. அதே மாதிரி யாருக்கெல்லாம் பரிமிதமான புத்தி இருக்கோ அவளுக்கு இந்த சம்சாரத்துல ஒரு வெறுப்பு ஏற்படாது. அவ இந்த சம்சாரத்திலேயே மேலும் மேலும் இந்த ஐகமான பலன்கள், சொத்து சுதந்திரம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த விஷயங்கள்லயே மேலும் மேலும் தனக்கு வரணும்ன்றதுதான் ஆசைப்படுறவளாக இருந்துருப்பா. இப்ப நல்ல புத்தியை இருக்கிறவாதான் நிவர்த்தி தர்மத்துல ஆசிரியப்பா. இவர் பாக்குறா இங்க அவளுடைய மனுஷாளுக்கு தாரதமியத்துக்கு ஏற்ப மகர்ஷிகளுக்கெல்லாம் நிவர்த்தி தர்மத்தை உபதேசம் பண்ணி நீங்க எல்லாம் தபஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேறான். மீதி பேருக்கெல்லாம் பிரவருத்தி தர்மத்தை உபதேசம் பண்ணி நீங்களாம் அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேறான். அதனால இங்க எப்படி இருக்குன்னாக்க, பரிமித மத்தியனா மிக பிரவருத்தி தர்மம் பிரவர்த்தையன் ஆஸ்தே. இது என்னத்துக்காக இந்த வார்த்தையை சொன்னார்னா, கேரளாலதான் இந்த மாந்திரிகம்லாம் ரொம்ப அதிகம். இது இன்னைக்கு நேரத்து ஏற்பட்டது இல்ல, அந்த காலத்துல இருந்தே ஏற்பட்டது இந்த மாந்திரிகம். இதெல்லாம் என்னன்னா, இந்த கேரளால இருக்கிற அங்க அதர்வண வேதம் தான் அதிகமா இது பண்றவா, அதர்வண வேதத்தை அத்தியனம் பண்றவா அங்க அதிகம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு. எதனா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த உடனே அதுக்காக சொல்லப்பட்டிருக்கிற வேத பாகத்தை எடுத்து அதுக்காக ஹோமம் பண்றது யாகம் பண்றதுன்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவா அவங்க பிரவர்த்தி மார்க்கத்துல உபதம் பண்றவாளாக அங்க அதிகம் பேர் இருக்கா. இவன் நடுவுல இப்ப தியானம் பண்றது நிவிருத்தி, இந்த சம்சாரத்தில இருந்து விடுபடணுன்றதுக்கு தானே இப்ப தியானம் பண்றா. இவா போய் அவளோட போய் சேர்ந்தாள்னாக்கா இவா எப்படி நிவிருத்தி மார்க்கத்தை கடைபற்ற முடியும், பின்பற்ற முடியும்ன்றதுல ஒரு சந்தேகம் வருதான் இவனுக்கு, விவேகனுக்கு அந்த சந்தேகம் வருது. அயங்கல்வாதினம் மகர்ஷீனாம் நிவிருத்தி தர்மம் உபதிஷ்டம் யதாதிகாரம் பரிமித மதீனாம் இக பிரவர்த்தி தர்மம் பிரவர்த்தையன் ஆஸ்தே. அப்பிச்ச இன்னொரு சிரமமும் இந்த இடத்துல இருக்கு. புகுட்சாபிக்ஷாக புகுட்சாபிக்ஷாக்ருவ பட்டித மித்யா குணகணாக முமுட்சூனு அக்ஷுத்ரானு இக முகுஹு உபக்ரந்தி பருஷைஹி. கதத்தோபானீத த்ரவிண கண துர்மான மதிரா குண க்ஷைவ்ய க்ஷுப்யன் மதி கலஹ காகோல கலுஷைஹி. இங்க இருக்கிறவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்றத சொல்லி யோசனை பண்ணி சொல்றாராம். இருக்கிறவர்கள் என்ன பண்ற அப்படின்னா, இங்கேயும் சில மகான்கள்லாம் இருந்துருக்கா, மோட்சத்துக்காகவே பகவத் தியானம் பண்ணிட்டு பெருமாளை அடையணும்னு அவரே தியானம் பண்ணிட்டு சிந்த பண்ணிட்டு இருக்கிறவர்களாக இருக்கிற மகான்கள்லாம் இருந்துருக்கா. அவரை சில பேர் எல்லாம் தூற்றுகிறார்களா, அந்த சில பேர் யாருன்னாக்க ஆபாச பிக்ஷு, புபுக்ஷா பிக்ஷா கப்ருவ பட்டித மிச்சா குணகணாக அப்படின்னா, பிக்ஷா கப்ருவன், பிக்ஷா கப்ருவன்னாக்க ஒரு மேலுக்கு பிக்ஷு மாதிரி சன்னியாசி மாதிரி இருந்துட்டு இருக்கிறது. அங்கெல்லாம் தான் அதிகமா இந்த கருப்பு துணி ஒட்டிக்கிறது, சோப்பு துணி ஒட்டிக்கிறது, மாறி மாறி வேற வேற துணி எல்லாம் ஒட்டிக்கிறது எல்லாம் கேரளால தான் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி இவெல்லாம் என்னன்னா பிக்ஷு வேஷம் போடுறது, பிக்ஷா கப்ருவ. எதனால என்னா, இது தான் சாப்பிடணுன்றதுக்கோசரமும் தான் சந்தோஷப்படணுன்றதுக்காகவும் தான் வந்து சில சுகங்களை அனுபவிக்கணும்ன்றதுக்காக இந்த முனிவேஷம் போட்டுண்டு படித்த மித்யா குணகணாக அவர்களாலே படிக்கப்பட்டதாக மித்யா குணகணங்கள், அதாவது இல்லாத குணங்களை மேல மேல ஏறிட்டு அவ ஒவ்வொருத்தரையும் ஒருத்தரையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. கேரளால இருக்கிறவள்னா இத்தனை வருஷமா நான் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், அதை பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஏதோ பெரிய விஷயமா சொல்றது. இவன் பண்ற காரியம் என்னத்துக்காகனா ஐகமான பலத்துக்காக தான் பண்றது. ஐக பலத்துக்கு பண்ற காரியத்தை போய் ஒரு பெருசா அது ஒரு பெரிய விசேஷம் மாதிரி சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஏறிட்டு சொல்லி பண்ணிட்டு இருக்கான். முமுட்சுன்னு அக்ஷுத்ரானு இக முகு உபக்னந்தி பருஷைகி, இதை எதையும் நினைக்காமல் ஐகமான பலம், சொர்க்காதி பலனோ இல்ல இம்மையில வரக்கூடிய செல்வம் முதலியவற்றையோ எதையுமே நினைக்காமல் மகான்கள் அவள்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் மோட்சத்துக்கே போனோன்றத நினைச்சிருந்து அவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளை முகு உபக்னந்தி பருஷைகி வாக்கியைகி, ஒரு கொடும் சொற்களால என்னமோ பெருசா என்னமோ தபஸ் பண்ற மாதிரி பாவனம் பண்ணிட்டு இருக்கா. இவெல்லாம் நிஜமான சன்னியாசியே இல்லைன்னு சொல்லி கொடும் சொற்களை சொல்லி சுடு சொற்களால அவளுடைய தபத்தை அடிக்கடி கெடுக்கிறவர்களாக அவ இருந்திருக்காளாம். இவா கதத்தோபானீத திரவிண கண துர்மான மதிரா குண கைவிய க்ஷுப்யன் மதி கலக கோகோல கலுஷைகி காகோல கலுஷைகி அப்படின்னார். காகோல்னாக்க காலக்கூட்ட விஷம், இவாளுடைய புத்தி இருக்க விஷத்தோட கூட சேர்ந்திருக்கு, கலந்திருக்கான். திரவிணம், அதாவது இப்போ சில பேர் என்ன பண்றாங்கனாக்க, சில பேரை ஸ்தோத்திரம் பண்றது, ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றது, பெரிய மனுஷனை ஸ்தோத்திரம் பண்றது, அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணாக்க அவன் ஏதோ ஒரு பைசா கொடுப்பான். இந்த பைசா கொடுத்ததுனால இந்த சோத்திரம் பண்றதுனால வந்த ஒரு பணம், இந்த பணம்ன்றதே இது ஒரு கல்லு மாதிரி. இது திரவிண கண துர்மான மதிரா குணம், இந்த கல்லுனால இதனால என்னாச்சு, ஒரு அல்பமான ஒரு பணம் வந்த உடனே அதனால ஒரு அகங்காரம் வந்துடுது, அந்த அகங்காரமே ஒரு கல்லு மாதிரி. இந்த அகங்காரத்தினால மதம் பிடிச்சு, கல்லு குடிச்சாக்கா எப்படி மதம் பிடிச்சு போகுமோ, இஷ்டத்துக்கு வாயில வந்த வார்த்தைய பேசுவாளோ, அந்த மாதிரி இவெல்லாம் என்ன பண்ணும்னா கலகமே செய்யறதுன்றது ஒரு காரியமா ஆயிடுறதும். அதோட இல்லாத இந்த கலகம் செய்யறதுன்றதே ஒரு விஷம், இது காலக்கூட்ட விஷம் மாதிரி. அந்த விஷத்தினால அது மேலோங்கி அது மேல மேல வந்து புத்தி கட்டு போய் அவ என்ன பண்றான்னா, இவ மகர்ஷிகளை போய், அதாவது முமுட்சுக்களாக மோட்சம் வேணும்ன்றதுக்காக பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவாளை போய் பழிக்கிற சுபாவமா இருந்திருக்கு. ஆகையால இந்த இடத்துல நிம்மதியா தியானம் பண்ண முடியுமான்னு தோணல என்று விவேகன் சொல்ற. இதுல ரெண்டு மூணு விஷயம் பார்க்கணும். இங்க கேரள தேசத்திற்கு உண்டான சொல்லிட்டேன், இது பரசுராம கஷேத்திரம், அனந்தபத்மநாபன் எழுந்துள்ள இருக்க, இதெல்லாம் விசேஷம்தான், அதை பத்தி ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரும் விவேகனும் ஒத்துக்கிற, ஆகையில அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆனா இங்க இருக்கிறவாளுடைய நிலைய சொல்லிச்சு, அவளுடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப அல்பமா இருந்துருக்கு. இவாள்ல ஒரு ஐகமான பலத்தை பெறுவதற்கு சாதனத்தை யார் சொல்றாளோ அவள்லாம் பெரிய மனுஷனா போயிடுறா. மோட்சதேசமாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வரச்சு உபதேசம் பண்ணாள்னாக்கா அவளை பரிஹாசம் பண்றவளா ஆயிடுறா. இப்படி இந்த லோகத்துல இருக்கச்சு, இந்த ஊர்ல நாம எப்படி மோட்சம் போனோன்றதுக்காக தியானம் பண்ண முடியும், நம்மையும் தானே பரிஹாசம் பண்ணுவா, பரிஹாசம் பண்ணா பண்ணியும் போட்டுமே அதுக்கு நம்மள இல்லையேன்னு சொல்லி நினைச்சிட்டு நாம பண்ற அளவுக்கு நமக்கு அவ்வளவு தூரம் அந்த புத்தியில ஒரு ஸ்தைரியம் இருக்கா, நிலைப்பாடு இருக்கான்றது சந்தேகமா இருக்கு. அகையில இந்த கஷ்டம் எல்லாம் இந்த இடத்துக்கு படுறதை காட்டல இந்த ஒரு இடத்துக்கு போயிடலாமா என்று யோசனை பண்றான். மலைய ஏவ தருகி விலோக்கியதாம் தேவேன. சரி இல்லட்டா போட்டோம், இங்க மலைய மலை இருக்கும் இல்லையோ அங்கேயே போய் பெருமாள் தியானம் பண்ணலாமா என்னன்றத யோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். விந்திய ஸ்தம்ப பிரகட மகிமா விஸ்வகாதாம் யுத்த சிந்து ீசோனுஜகீகாரம் முனிவசன்ஜத்தை. அந்த மலைய மலையில அகஸ்தியர் எழுந்தொள்ளி இருக்கிறா, மகர்ஷி எழுந்தொள்ளி இருக்கிறா. இந்த அகஸ்தியரை பத்தி சொல்ற அவருடைய விசேஷத்தை பத்தி சொல்ற ஸ்லோகம் இதே ஸ்லோகம் இதே. அதாவது இந்த மாதிரி இதனுடைய ஆரம்பம் இதுல சில விசேஷங்கள்லாம் இருக்கக்கூடியது. இந்த தமிழ் மொழியினுடைய ஏற்றத்தை சொல்றதுக்காக வரைச்சு பாதுகாப்பு சாஸ்திரத்திலையும் சுவாமி தாச்சிருக்க. இப்ப அகஸ்தியரை பத்தி எப்படி விசேஷமா சொல்றேன்றத இப்ப பார்க்கலாம். விந்தியஸ்தம்ப பிரகட மகிமா விஸ்வகாதாந்த சிந்து. விந்தியஸ்தம்ப பிரகட மகிமா, ஒரு காலத்துல மலைகள்லாம் வளருமா, மேல மேல வளர்ந்துட்டே போகுமா, மலைகள்லாம் ஒரே இடத்துல கூட இருக்காதான், அதுக்கு ரெக்கை இருக்குமா. அந்த ரெக்கை இருந்ததுனாக்கா அந்தந்த இடத்துல இதாவது போய் திடீர் திடீர்னு இந்த ஊர்ல இருக்கிற மலை அந்த மலை அப்படியே முழுசா பேர்ந்து இன்னொரு இடத்துல போகுமா. அந்த மாதிரி வரச்சே இந்த மலை என்ன பண்ணும், சில சமயங்கள்ல ஏதோ ஒரு பிராந்தத்துல இருந்துட்டு இருக்கும், அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஜனங்கள் இருக்கிற இடத்துல போய் அது மலை போய் உட்காந்துதுன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் போயிடுவா. இந்த மாதிரி இந்த மலைகள்லாம் பண்றதுன்றதுனால இந்த மலைகளுடைய ரெக்கையெல்லாம் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால அந்த ரெக்கையெல்லாம் வெட்டிட்டாருன்னு சொல்லி புராணங்கள்லாம் சொல்றது. அதுல ஒரு விஷயம்தான் மைனாக்க பர்வத்தம் சொல்லச்சே, மைனாக்குன்றது ஒரு மலை, அந்த மலையை வெட்டுறதுக்காக இந்திரன் கட்டிண்டே வரானா, அப்போ வாயு வேகமா ஓட்டி அந்த மலையை வேகமா போக வச்சு சமுத்திரத்துல போய் தவில்னு கீழே தள்ளிடு. அந்த மைனாக்க மலை சமுத்திரத்துள்ளேயே இருந்துருத்தான், வெள்ள வந்தாதானே இந்திரன் வெட்ட போறான், அது சமுத்திரத்திலேயே இருந்துருத்தான். ஹனுமார் சீதைய தேடிந்து லங்கைக்கு போகச்சே ஹனுமானுடைய தகப்பனார் வாயு தனக்கு அனுகூலம் பண்ணதுனால சகாயம் பண்ணதுனால தன்னுடைய ரெக்கையெல்லாம் வெட்டுப்படாமல் முழுசா மலையா சமுத்திரத்துல இருக்கிறதுனால இந்த ஹனுமாருக்கு கொஞ்சம் இளைப்பாடுறதுக்கு இடமா இருக்கட்டும்ட்டு சமுத்திரத்து நடுவில் மேல கிளம்பி வரையறான். இந்த மைனாக்க மலை வெளில வருது, இவர் அதெல்லாம் பார்க்கல, இவர் போற வேகத்தில் தம்பாட்டுக்கு போயிட்டு இருக்காருன்னு சொல்லி ராமாயணத்துல சொல்ற விஷயம் இது. இந்த மலைகள்ல வரைச்சு பெரிய ஒரு ஒரு சமயத்துல பார்வதிக்கு கல்யாணம் நடக்கிறது, பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணம் நடக்கிறது. 33 கோடி தேவதைகளும் வந்துட்டா, லோகத்துல இருக்கிற மொத்த பேரும் அங்க வந்துட்டா, ஹிமவத் பர்வதத்துல வடக்கு பக்கம் வந்துட்டாலாம், வந்துட்டா பூமியே பில்ட் ஆயிடுச்சு, அந்த பக்கம் மொத்தம் தாழ்ந்து போயிடுச்சு, இந்த பக்கம் தென் பக்கம் ஒசந்து போயிடுச்சு, இது போய் சமுத்திரத்துல மூழ்கி போயிடுச்சுன்னா என்ன பண்றது. இது பூமி வந்து சமுத்திரத்துல 3 பாகம் ஜலம், அதுல 1 பாகம் தான் பூமி, அதுதானே இருந்துட்டு இருக்கு. இது மறுபடியும் சமுத்திரத்துல மொத்தம் கவுந்து போடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக பெருமாள் என்ன பண்ணாரா, அகஸ்தியரை கூட்டு நீர் தெற்க போனா, நீர் போனா சரியா போயிடும், எல்லாரையும் சரிப்படுத்திடும், இத்தனை பேர் வர்றதும் ஒண்ணுதான், நீர் ஒத்தர் அந்த பக்கம் போறதும் ஒண்ணுதான்னு சொல்லி சொல்றதான். அப்ப போகச்சே விந்திய பர்வத்தத்துக்கு போற அது மீதி பேரெல்லாம் போனா விந்திய பர்வத்தம் வளர்ந்து வளர்ந்துட்டே போய் யாரையும் விந்திய பர்வத்தத்தை தாண்டவே விடாது போயிட்டோம். அகஸ்தியர் வந்த உடனே விந்திய பர்வத்தம் விழுந்து சேவிக்கிறதா, அது சேவிச்ச உடனே நான் அண்ணண்ட போனோம்ப்பா, ஆகையெல்லாம் அண்ணண்ட போறதுனால கொஞ்சம் குனிஞ்சி கொஞ்சம் குறவா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அதுக்கு என்ன வர வரைக்கும் நான் அப்படியே இருக்கேன்னா, இவர் தெற்க போனே போனத்தும் போது தன்னுடைய உயரத்தை குறைச்சிருந்த விந்திய பர்வத்தம் இன்னைக்கும் அப்படியேதான் இருக்கு, இப்போ அங்கேயே தெற்கேதான் இருக்கு, திருப்பி வடக்க வராததுனால அது விந்திய பர்வத்தம் அப்படியே இருக்குன்னு சொல்றது. அந்த விந்திய பர்வத்தத்தை ஸ்தம்பனம் பண்றது, அந்த ஸ்தம்பனம் பண்ற சக்தி இருக்க, அதை அடக்கிற சக்தி அகஸ்தியருக்கு தான் இருக்கிறதுனால அவருடைய பெருமை சொல்றது. விந்திய ஸ்தம்ப பிரகட மகிமா விஸ்வகாந்த சிந்து அப்படின்னர். அது ஒண்ணு. ஒரு சமயத்துல சமுத்திரம் ரொம்ப அகஸ்தியரிடத்துல அபசாரப்படுற மாதிரி நடந்தது. அதுல கோபம் வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டு சமுத்திரம் மொத்தத்தையும் ஆச்சமனம் பண்ற மாதிரி மொத்த சமுத்திரத்தையும் பருகிட்டேரம் மொத்தம் வத்தி போச்சு. ஐயோ இப்படி ஆயிடுத்து, அதுல இருக்கிற ஜந்துக்கள்லாம் அலைய ஆரம்பிச்ச உடனே அந்த சமுத்திரத்தை இவர் வேற பிரகாரமா ஜலத்துல வெளியில விட்டுட்டாரு, அந்த சமுத்திரத்தை விட்டுட்டேன். ஆகையால விஸ்வகாந்த சிந்து, இந்த சிந்துங்கிற சொல்லக்கூடிய சமுத்திர ஜலம் மொத்தத்தையுமே உட்கண்டவர், அதனால அவருக்கு ஒரு பெருமை. கும்பி சூனு, கும்பி சூனு கும்பத்திலிருந்து உண்டானவர், குடத்திலிருந்து தோன்றினவர். ஆகையால அவருக்கு அகஸ்தருக்கு ஒரு பெருமை, அது குடத்திலிருந்து உண்டானதுன்றது ஒரு பெருமை. தனுஜ கபல கிராச தீப்தோதராக்னி, இந்த வாதாபின்ற அசுரன் கபலமாக சாட்டவர் அவர். இதுவும் ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு கதை தான் இது. அகஸ்தியருடைய பெருமையை சொல்லச்சு, அகஸ்தியாசிரமத்துக்கு ராமன் எழுந்திருந்துச்சு, அகஸ்தியருடைய பெருமைய சொல்ற. அகஸ்தியர் காற்று காட்டுல போயிட்டே இருக்கு. அந்த ஒரு சமயத்துல வாதாபி இல்வலம்னு ரெண்டு ராட்சசா, இந்த ரெண்டு ராட்சசாலும் அந்த பக்கத்துல யாரான பிராமணால் போனாள்னாக்கா அந்த பிராமணால கூச்சு, இன்னைக்கு எங்க காட்டுல சிராதம் வருது, நீங்க எல்லாம் இந்த போஜனத்துக்காக சிராத போஜனம், பிராமண போஜனம் இல்லைன்னா சிராதம் வந்து பலன் குறவு, பலனே இல்லைன்னு சொல்லலாம். ஆகையால போஜனத்துக்கு சாப்பிடறதுக்காக நீங்க எல்லாம் வரணும்னு அவளை கூப்பிடுவாங்க. கூப்பிடுச்சு இந்த வாதாபி இல்வலன் வந்து சிராதம் பண்ணுவா. வாதாபின்றவன் அவனுடைய சகோதரன், வாதாபி ஒரு ஆடா ஆயிடுவான். அந்த யுக விசேஷத்துல மாம்ச போஜனம் சொல்லிருக்கு, சிராதத்துல மாம்ச போஜனம் சாப்பிடலாம்னு சொல்லிருக்கு. ஆகையால இது கலியுகத்துல வர்ஜம், கலியுகத்துல சிலதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிருக்கு, அதுல பிராமணால் மாம்ச போஜனம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு கலியுகத்துக்கு. கலியுகத்துல சொல்லச்சு உடன்கட்டை ஏறுவது கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஒரு அதாவது ஒரு பெண் இருந்தாள்னாக்க அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி சீக்கிரத்திலேயே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னையே கணவன் இறந்துட்டான்னாக்க தேவரேன சுதோத்பத்திகின்னு சொல்றது, தன்னை ரட்சிச்சுக்கிறதுக்காக ஒரு முறை மைத்துனன்மாரிடத்துல இருந்து குழந்தைய பெற்றுக்கலான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதெல்லாம் இந்த யுகத்துக்கு கிடையாது, கலியுகத்துக்கு கிடையாது, அதெல்லாம் யுகாந்தரத்துக்கு, வேற மீதி யுகங்களுக்கு. அதே மாதிரிதான் மாம்ச பட்சணமும் யுகாந்தரத்துல சொல்லிருக்கிற விஷயம். இந்த சிராதத்துக்காக இவன் என்ன பண்ணுவான், இல்வலன் என்ன பண்ணுவான், வாதாபி ஆடாயிடுவான், ஆடாயிட்டு இவனை வந்து இந்த மாம்சமா ஆக்கி மக்கள் சாப்பிடறதுக்கு கொடுப்பா. அவ சாப்பிடுவா, வாயில சாப்பிடுவா, சாப்பிடுச்சே பாத்தாப்பி வெள்ளுவான்னு இவன் கூப்பிட்டான்னுக்க அந்த யார் சாப்பிடுவாளோ சாப்பிடுவா, வயிற்ற பிறந்துட்டு இவன் வந்துருவான். இப்படியே மொத்த பிராமணாலையும் மகர்ஷிகளையும் ஹிம்ச பண்ணிட்டு வந்தா இவா ரெண்டு தாத்தாக்களும் வாத்தாப்பி இல்வலும் இவா ரெண்டு பேரும். அதே மாதிரி அகஸ்தியர் ஒரு நாள் போயிருந்தேன், அகஸ்தியர் போகச்சே அவரையும் இந்த மாதிரி சிராதத்துக்கு நிமந்திரணத்துக்காக கூப்பிடுறான். போறாரு போன உடனே அங்க வாத்தாப்பி இதே மாதிரிதான் வாத்தாப்பி ஆடை ஆக்கி எல்லாம் சிராதம் பண்ணி இவனுக்கு ஆகாரமா போடுறான். ஆகாரமா போட்ட உடனே இவர் தொப்பையை ஒரு வாட்டி இப்படி தடவிக்கிறேன், தடவிண்டாக்க அந்த வாத்தாப்பி ஜீர்ணமாயிட்டு இவ மீதி பேர்லாம் அது பண்ணல, இது ஜீர்ணமாயிட்டான். இவ வாத்தாப்பி ஜீர்ணோ பவார்னு சொல்லிட்டு வாத்தாப்பிய ஜீர்ணமா ஆக்கிட்டேன். இவன் வாத்தாப்பி வா வா வா வான்னு அவன் கூப்பிடுச்சே, வாத்தாப்பி எங்க வர்றது, வர முடியல. அப்ப பாத்துட்டு சிரிக்கிற அகஸ்தியர், அப்பா உன் வாத்தாப்பி எப்பயோ ஜீர்ணமாயிட்டான், அவன் வரமாட்டான் அப்படின்னு உடனே இல்வெல்லாம் ராட்சச சுரூபத்தை எடுத்துட்டு தான் காண்பிச்சுட்டு அவரோட சண்டை போட்டாருன்னு இந்த அகஸ்தியருடைய சரித்திரத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதுதான் இது தனுஜ கபல கிராச தீப்தோ அக்னி. தனுஜன்னா ராட்சசா, ராட்சசாளுடைய கபலம், அந்த ஒரே ஒரு கபலத்துல கபல கிராச தீப்தோதராக்னி, இந்த ஜாக்ராக்னால அது மொத்தம் செரிமானம் பண்ணப்பட்டதாக இருந்திருக்கவ அப்பேற்பட்ட மகான் அகஸ்தியர் அப்படின்னா, நாகாதீசன் நகுஷ புஜகீகார புஜகீகார துர்வார சக்தி. நகுஷன்னு ஒருத்தருந்தான், ஒரு ராஜா, பெரிய தர்மங்கள்லாம் பண்ணவன். ஆகையில அவனுக்கு இந்திர பதவி வந்தது. இந்திராணிய பாக்கிறதுக்காக ஒரு பல்லக்கில் ஏறிண்டு போற, பல்லக்கில் ஏறிண்டு போகச்சு இவர சப்த ரிஷிகளை கொண்டு அந்த பல்லக்கு தூக்க வச்சுட்டான். இதுல அகஸ்தியருக்கு ஒரு ரிஷி, இவர் ரொம்ப குள்ளமா இருப்பேன், குள்ளமா இருக்கிற ரிஷிய பல்லக்கு தூக்க வச்சாக்கா இவருக்கு எட்டல, இந்த காலை கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட வச்சுதான் இவர் போறேன், வேகமா போக முடியல. சர்ப்ப சர்ப்பான்னு சொல்லி காலால எட்டி உதைக்கிறான், வேகமா போ வேகமா போன்னுட்டு உள்ள உட்காந்து இருக்கவன் நகுஷம் எட்டி உதைக்கிறான். சர்ப்ப சர்ப்பான்னு சொன்னதுனால இவர் அவனை அந்த நகுஷனையும் சபிச்சுட்டு நீ சர்ப்பமா ஆக வேண்டியது அப்படின்னு அப்படியே தொபில்னு தலைகீழ ஒரு மலை பாம்பா கீழே விழுந்துட்டானா அந்த நகுஷன். இது அகஸ்தியருடைய இன்னொரு விசேஷம், மகாத்மியத்தை சொல்றது. நாகாதீசன் நகுஷ புஜகீகார துர்வார சக்தி பிரம்மாபத்யம் முனிரிக வசன்னு பிராஜதே முக்த கல்பா. இவர் பிரம்மாவனுடைய குமார். அதே சமயத்துல இவரே ஒரு காரண விசேஷத்தினால மித்ராவரணால்னு சொல்லக்கூடிய அவளுக்கும் குழந்தையா பிறந்தவரவர். பிரம்மாபத்தியமாக இவருக்கு ரெண்டு இதுவாயிடுச்சு. நமக்கு எப்படி ஜீவாத்மாவுக்கு பத்த தசை முக்த தசைன்னு ரெண்டு நிலைப்பாடு இருக்கோ, அதே மாதிரி இவர் பிரம்மாவனுடைய குமாரன்ற ஒரு நிலைப்பாடும், இந்த கும்பீசூனு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறேன் அடுத்த நிலைப்பாடு, இந்த முக்த தசை மாதிரி இருக்கக்கூடிய நிலைப்பாடும், ரெண்டு நிலைப்பாடோட இருக்கிறவ. இன்னும் ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம், முக்த கல்பா. ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி முக்தாள்னா செம்பெருமான அனுபவிச்சுட்டு இருந்திருக்காளோ அவளை மாதிரி இங்க இருந்தே செம்பெருமான அனுபவிக்கிறவராக இருந்திருக்கவர். பிரம்மாபத்யம் முனிரிக மசன்னு பிராஜதே முக்த கல்பா. அப்படி இந்த இடத்துல இருந்துட்டு முக்த கல்பா பிராஜதே பிரகாசிக்கின்றார். அகஸ்தியருடைய ஒரு விசேஷத்தை சொல்ற, இப்ப இந்த இடத்துல நாம இருக்கலாமா வேணாமான்றத மறுபடியும் யோசனை பண்றோம். இது விவேகன் யோசனை பண்ணணும். ஆகையில அவர் என்ன சொல்றாருன்றத விவேகனுடைய வார்த்தைய அடுத்த வாரத்துல நாம பார்ப்போம். நமக்கும் இப்படி எம்பெருமான இடத்துல புத்தி போகும்படியான ஒரு எண்ணம் ஏற்பட வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, சாமி தேசிகனிடத்துலயும் நம்மளுடைய பிரணாமங்களை சமர்ப்பிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.